வண்ணம் கொண்ட வேண்டிடவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வேண்டிடவே வானம் விட்டு வாராயோ. விண்ணிலே பாக இல்லை உன்னை தொழையேணி இல்லை, விண்ணிலே பாக இல்லை உன்னை தொழையேணி இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வாழ்க்கை இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நங்கை முந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி. நங்கை முந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி. கண்ணி உன்னை பார்த்திருப்பேன் கால் கடுக்க காத்திருப்பேன், ஜீவன் வந்து சேரும் வரை வேகம் போல் நான் கிடப்பேன். தேவி வந்து சேர்ந்து விட்டார் ஆவி கொண்டு நான் நடப்பேன். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாக இல்லை உன்னை தொழையேணி இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே.